శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య పర్యో మే సన్నిధద్దాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. సామాజ్యపత్రమ జ్ఞానవేదాభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మే మే అస్మద్గురోర్భగవతో సదైకసిద్ధో రామాంజస్తరణే యత్పదాంభోరుధ్యానమిద్రస్తా శేషకల్మషః వసుదాముపయాదోహం యామునేయం నమామి తమ్. అర్జున ఉవాచ పశ్యామి దేవాం తవ దేహ తవ దేవ దేహే సర్వాం తథా భూత విశేష సంఘాన్ బ్రహ్మానమీశం కమలాసనస్థం ఋషీంశ్చ సర్వాన్ వృగాంశ దివ్యాన్. దీప్తాండక దివ్యాండక దివ్యాండక దీప్యాండక సునీల దీప్తాన్ దివ్యాన్ రెండు పాడం ఇరుకు ముప్పుకుల దివ్యాందా నీకు సునీల నీకు అదే అదే అదా ఎదిలీదా இருக்கு உங்க புக்லயும் திவ்யாந்தா இருந்தா நீங்க சொன்னீங்க. అనేక బాహు అనేక బాహూదర అనేక బాహూదర వక్త్రనేత్రం పశ్యామి త్వాం సర్వతోనంత రూపం నాంతం న మధ్యం న పునస్తవాదిం పశ్యామి విశ్వేశ్వర విశ్వరూప కిరీటినం గదినం చక్రిణం చ తేజో రాశిం సద్వతో దీప్తిమంతం పశ్యామి త్వాం దుర్నిరీక్షం సమంతాత్ సమంతాత్ దీప్తానలార్కద్యుతిమ ప్రమేయం త్వమక్షరం పరమం వేదితవ్యం త్వమస్య విశ్వస్య పరం నిధానం త్వమవ్యయ శాశ్వత ధర్మగోప్త సనాతన స్వం పురుషో మతో మే అనాది మధ్యాంతమనంత వీర్యం అనంత బాహుం శశి సూర్యనేత్రం பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாஷ வக்த்ரம். ஸ்வதேஜஸா விஷ்வமிதம் தபந்தம். யாவா பிருத்திவ்யோர்தமந்தரம் ஹி வ்யாப்தம் த்வயைகேன திஹஸ்ஸ ஸர்வாஹ. ஜிஷ்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம். லோகத்ரயம் ப்ரவ்யதிதம் மஹாத்மன். அமீஹி த்வாம் சுரசங்கா விஷந்தி. கேசித் பீதா பிராஞ்சலயோ க்ருணந்தி. ஸ்வஸ்தி இத்யுக்த்வா மஹர்ஷி சித்தசங்காஹ. ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஃ புஷ்கலாபிஹி. ருத்ராதித்யா வசவோ யே ச சாத்யாஹ. விஸ்வேஷ்வினௌ மருதஶ்சோஷ்மபாஶ்ச. கந்தர்வயக்ஷாசுரசித்தசங்காஹ. வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாஶ்சைவ ஸர்வே. ரூபம் மஹத்தே பஹுவக்தநேத்ரம். மஹாபாஹோ பஹுபாஹூருபாதம். பஹூதரம் பஹுதம்ஷாங்கராலம். விஷ்வாலோகா ப்ரவ்யதிதாஸ்ததாஹம். நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம். யாத்தானனம் தீப்த விஷாலநேத்ரம். விஷ்வாஹி த்வாம் ப்ரவ்யத்தாந்தராத்மா. ஹிரும் ந விந்தாமி சமம் ச விஷ்ணோ. தம்ஷாகராலானி ச தே முகானி. திருஷ்ட்வைவ காலானல சந்நிபானி. திஷோ ந ஜானேன லபே ச ஶர்ம. ப்ரசீத தேவேஷ ஜகந்நிவாஸ. அமீச த்வாம் த ధృత రాష్ట్రస్య పుత్రాః సర్వే సహైవ వనిపాల సంఘైః భీష్మో ద్రోణస్తూత పుత్రస్తథాసౌ సహాస్మదీయైరపి యోధ ముఖ్యైః పత్రాని తే త్వరమానా విశంతి సంసాకరాలాని భయానకాని కేచిత్ విలగ్న దశనాంతరేషు సందృశ్యంతే చూర్ణితైరుత్తమాంగైః యథా నదీనాం బహవోంబు వేగాః సముద్రమేవాభిముఖా ద్రవంతి తథా తవామి నరలోక వీరాః విశంతి వక్త్రాణ్యభివిజ్వలంతి జ్వలంతి యథా తదీప్తం జ్వలనం పతంగాః విశంతి నాశాయ సమృద్ధ వేగాః తథైవ నాశాయ విశంతి లోకాః తవాపి వక్త్రాణి సమృద్ధ వేగాః లేలిహ్యసే గ్రసమానః సమంతాత్ లోకాన్ సమగ్రాన్ వదనైర్జ్వలద్భిః తేజోభిరాపూర్య జగత్ సమగ్రం బాసస్తవోగ్రా ప్రతపంతి విష్ణో ఆఖ్యాహి మే కో భవానుగ్రరూపః నమోస్తు తే దేవ వర ప్రసీద విజ్ఞాతుమిచ్ఛామి భవంతమాద్యం నహి ప్రజానామి తవ ప్రవృత్తిం ప్రవృత్తి. సరే 31 எடுத்துக்கலாம். அடுத்து பகவான் வச்சன ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம 41 கண்டினியூ பண்ணணும். 11th சாப்டர்ல இது வரைக்கும் அர்ஜுனன் கேட்ட மாதிரியே பகவான் வந்து அவனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார். அந்த விஸ்வரூபத்தை காமிச்சு அவன் எல்லாத்தையும் பார்க்கறான். ஜெகத்துக்கு காரணமா எப்படி பகவான் இருக்கான், எப்படி எல்லாரும் வந்து அவனுடைய நிறைய முகங்கள் இருக்கு அதுல எல்லாரும் நுழையறா. அவாவா மரணத்தை அடைஞ்சு எல்லாரும் பகவானோட வாயில் நுழையறா. பகவான் சொல்றான், நான் வந்து எல்லாரும் ஆக்சுவலா கொண்டாச்சு, அதாவது ஃபியூச்சரை காட்டுற மாதிரி. நீ வெறுமை வந்து நிமித்த மாத்திரம் அவ, நிமித்த காரணமா இருந்து சவ்யசாட்சின்னு வேற கலட பண்றதவன, ரெண்டு கையில் நீ அம்படிக்கிற திறமை உனக்கு இருந்தா கூட நீ வெறும் நிமித்த காரணம்தான். அது நமக்கும் அதுல குறிப்பு இருக்கு, நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு ஒரு மமதா அந்த அகங்காரம் வராம இருக்கிறதுக்கு அதை நினைச்சுக்கிறது நம்ம இது நம்ம பண்றோம், ஆனால் தான் பண்றோம் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம இல்லாட்டாலும் காரியம் நடக்கத்தான் போறதுன்ற என்னமா நமக்கு ஏற்படணுன்றதுக்காக அந்த மாதிரி அது அமைஞ்சிருக்கு. அப்படி எல்லாத்தையும் பார்த்தான், பார்த்துட்டு இவனுக்கு ஒரே பயம். அர்ஜுனனுக்கு லோக்கல்லாம் பயப்படுறது எல்லாம் சொல்றான், அவனே வர்ணனை பண்றான். சில பேர் வந்து கையை கூப்பிடறா, சில பேர் வந்து ஸ்துதி பண்றா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரான். வந்த அப்போ சித்த சங்கங்கள், சித்த கூட்டங்கள் என்ன, முனிவர்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு இவனே கடைசியில் சொல்றான், எனக்கு இந்த இப்ப வந்து இப்ப ஒரு ஒரு ரியலைசேஷன் ஆகுது அவனுக்கு. என்ன ரியலைசேஷன்னா, இப்படிப்பட்ட பகவானை நம்ம வந்து வாடா போடலாம் பேசிட்டோமே அப்படின்னு இப்ப அதை கொஞ்சம் ஃபீல் பண்ண போறான். அந்த அந்த தன்னுடைய அந்த வருத்தத்தை சொல்லிட்டு, எனக்கு போற அந்த ரூபம் எனக்கு வந்து நீ வந்து உன்னுடைய இயல்பான ரூபத்தை காட்டுன்னு சொல்ல போறான். ஆனா இயல்பான ரூபமே நமக்கு விசேஷ ரூபம் தான், ஏன்னா நான்கு திருக்கரங்களோட சேவை சாதிக்க போறாரு. பொதுவா மனுஷ ஜென்மத்துல ரெண்டு ரெண்டு கைகள் தான் இருக்கும், ஆனா பகவான் அதுக்கு பாஷக்கார சமாதானம் சொல்ல போறாரு, பின்னாடி பார்க்க போறோம். பிறந்தப்ப இவர் மாட்டுக்கு எல்லாத்தையும் எட்டு கை அதனால வந்துட்டாராம் நாலு கை எட்டு கை வச்சுக்கோங்க. பாகவதத்துல இருக்கு, அதுல கிருஷ்ணபிரபு விளையாட சாதிப்பார். இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைக்கு தெரியும் ஜெயில பிறக்க போறதுன்னு, ஒண்ணு விளையாட்டு சாமான்ட்டு மொத்தத்தை எடுத்துன்னு வந்துருத்து, ஆயுதங்கள்லாம் எடுத்து வந்துருத்துன்னு சொல்லுவார் அவர் தன்னுடைய இதுல. அது மாதிரி அப்ப தேவகியும் சுத்தி வந்தா, இதெல்லாம் வேண்டாம், கம்சன் ஏற்கனவே ரெடியா இருந்துருக்கான், இந்த மாதிரி இந்த லட்சணங்கள்லாம் காமிச்சுனா உடனே உன்னை இது பண்றதுக்கு வதம் பண்றதுக்கு அவன் இது பண்ணுவான், நல்லா மாத்திக்கோன்னு சொன்னப்ப ரெண்டு கையோட பகவான் அப்ப மாத்தினுட்டு கம்ச வதத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவருக்கு ரெண்டு புஜங்கள் ஆவிர்வவிச்சதுன்னு பின்னாடி அதுக்கு பிரமாணத்தையும் காட்ட போறாரு. ஏன்னா சிசுபாலன் வந்து அவன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தச்சே அந்த நான்கு திருக்கங்கள் இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்தா அவன் இது பண்றான், பின்னாடி வரப்போறது. ஆனா இப்ப சொல்றான் 41வது பத்தியத்துல அர்ஜுனன் சொல்றான், சகேதி மத்வா தசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானத மஹிமானம் தவேதம் மயா பிரமாதா பிரணயே நவாபி ஏகோதவாப்யச்சுதத்சமக்ஷம் தத்க்ஷாமயே த்வாமஹம் அப்ரமேயம். 40-42 ரெண்டுதும் சொல்றான், சகா இதி மத்வா ரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகே இதி. கிருஷ்ணா யாதவா சகானா நண்பனே அப்படிலாம் கூப்பிட்டுருக்கான். எப்படி தவ இதம் மகிமான மஜானத்தா, இந்த உன்னுடைய மகிமையை தெரிஞ்சுக்காம நான் கூப்பிட்டுருந்தேன், மயா பிரமாதாது பிரணயேன வாக்கின்னு போட்டிருந்தான். இதுதான் திருப்பாவையில் ஆண்டால் சொல்லச்சு, சிறுபேர் அகைத்தனும் சிறி அருளாதே, அதுவும் அருள் தான் சிறி அருளாதே அப்படின்னு சொல்றான் சிறுபேர் அகைத்தனும். ஏன்னா அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, நமக்கு எவ்வளவோ உச்சாரண சக்தியானது மனுஷாளுக்கு மனுஷன் வெறியா இருக்கு, நம்மளை ரிஷிகளால் தான் கரெக்டாக உச்சாரணம் பண்ண முடியும். சம்ஸ்கிருதமோ தமிழோ எந்த பாஷையாக இருந்தாலும் ரிஷிகளால் தான் விவகாரம் பண்ண முடியும். நம்மளால் வந்து ரொம்ப லிமிட்டட் நம்மளுடைய உச்சாரண சாமர்த்தியம்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிருஷ்ணான்ற பேரே இருக்கட்டும், கிருஷ்ண கிருஷ்ணான்னு அதை நிறுத்தி நிதானமாக சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்குது, டைம் இல்லை, இல்லை கிருஷ்ணா கிச்சான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ பேரை ஒழுங்காக சொல்லச்சேவே நமக்கு இப்போ ஹிருஷிகேஷகான் இருக்கு, இப்போ கஷ்டமான பேர் எதுனா ரிஷிகேஷகான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, நிறுத்தி விதானமாக சொல்லணும் பேரெல்லாம், நம்ம ரிஷிகேஷ் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம். அப்போ ருவே எப்படி வரல, ரீன்றா ரிஷி ரிஷின்றா, ஆக்சுவலாக ரு ரிஷி ரு இப்படிலாம் எவ்வளோ இது இருக்கு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பகவானோட பேரை சொல்றதா சொல்லச்சு நிறைய அது வந்து நம்ம தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால சிறுபேரை வைத்தனமுக்கு ஒரு அர்த்தம் அதுதான், இது மாதிரி விளையாட்டா சொல்றதுக்கிட்டோம், நம்ம ஒழுங்கா சொன்னாலே நம்மளால பேரை சொல்ல முடியல. சாஸ்திரம் சொல்லிச்சு பார்த்தோம், எவ்வளவு அபத்தம் தான் காலில் வேணும், நம்மளால சொல்ல முடியல, நம்ம கெப்பாசிட்டி அந்த மாதிரி. அதான் ஆண்டாள் அங்க விண்ணப்பம் பண்றா, சிறுவே ரகத்தனும் சிறிய வரலாறுன்னு சொல்றா. அது மாதிரி பிரமாதாத்து பிரணையேன்னு வாக்கின் போட்டுட்டான். அதான் அன்பு அன்பு மிகுதியாலேயோ மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி ரூடா பேசிட்டேன்றான். அப்புறம் எச்சாவகாசார்த்தம் அசத்கிருத்தோசி விஹார ஷையாசன போஜனம் சொல்லிச்சே, எச்ச அவகாசார்த்தம் அசத்கிருத்தோசின்னு சொன்னா, நிறைய வாட்டி சத்கிருத்தகன்னு சொன்னா சத்காரம் பண்றது, மரியாதை பண்றது. அசத்கிருத்தகன்னு சொன்னா அவமரியாதை பண்றது. நம்ம விளையாட்டை பார்க்கறோம் இல்லையா, தட்டை போட்டு உட்காந்து வச்சு அவ இலையை எடுத்து இழுத்துக்கிறது, தட்டை எடுத்து இப்பெல்லாம் விளையாட்டுச்சே பண்றா பசங்க, ஒரு தட்டை போட்ட தட்டை எடுக்கிறது, சேர போட்டா எடுத்து, இது மாதிரிலாம் நிறைய வாட்டி ஒண்ணு நான் இது பண்ணிருக்கேன். அசத்கிருதோசி மையான அர்த்தம் எங்க, விகார செய்யாசன போஜன இஷு, விளையாடும் போதோ படுத்துக்கும் போதோ சாப்பிடும் போதெல்லாம் நான் வந்து ஒன்னு நிறைய ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏகா அசவா பெச்சுத சமக்ஷம், ஒரு வாட்டியோ அல்லது நிறைய வாட்டியோ தத் சமக்ஷம் தத் சாமி, எல்லாத்தையும் அதை நீ வந்து என்ன மன்னிக்கணும்னு சமாளிட்டு கேட்கிறான். இப்ப பாஷ்யக்கார சாதிக்கிறதுக்கு தவ தவன என்னது, அனந்த வீரியத்துவ அமித விக்ரமத்துவ சர்வாந்தராத்மத்துவ சிருஷ்டித்வாதிக யோ மகிமா தம் இமம்னு போட்டுட்டது. என்ன மகிமான்னு கேட்டா, அனந்த வீரியத்துவம் அமித விக்ரமத்துவம் சர்வாந்தராத்மத்துவம் அப்புறம் சிருஷ்டித்வாதிகம் எல்லாத்தையும், எம்பெருமானுடைய வீரியத்துக்கு எல்லையே இல்லை. அமித் மித அமித் அமித்தும் பேர் வச்சுக்கிறவன், அமித்னா அளக்க முடியாதுன்னு அர்த்தம், மிதம்னா எனக்குன்னு அர்த்தம், அமித்னா அளக்க முடியாதுன்னு அர்த்தம், அபண்டன்ட்டா இருக்கிறது, அப்படி விக்ரமம் அப்படிப்பட்ட வேளரனுடையது. அப்புறம் சர்வாந்தராத்மத்த சஷ்டுத்வாதிக்காக, எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கிறது, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மகிமை இருக்கு. தம் இமம் அஜானதா, அது தெரியாம என்னால் மயா பிரமாதாத்து மோகாத்து, பிரமாதனகனா ஒரு மோகம், அல்லது பிரணயேன பிரணய பிரணயம் சொன்னா சிர பரிச்சயேன வான் போட்டுண்டர். இங்கிலீஷ்ல சொல்லிச்சு ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட், ஒரு இது இருக்கு, ரொம்ப பழகிட்டோம் வச்சுக்கோங்க, அதுலேயே சில வஸ்துக்கெல்லாம் புது புது வஸ்து இருந்தா அப்ப துடைச்சு வச்சுக்கிறோம், அதை புதுசா வந்திருக்கு புது காரணம், இது ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது பயசாயிட்டு, ஒரு வருஷம் கூட டேட்னு வச்சுக்கோ. அது மாதிரி ரொம்ப நாள சிர பரிச்சய, ரொம்ப நாள கிருஷ்ணன் தானே தெரியுமே எங்க அத்தை பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. வா சகா இது மம வயசியா, வயசு வேற இவாளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரே சமான வயசு வேற, அதனால இது மத்துவா ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சகா இது ஹே சகே இது ஸ்வயி பிரசபம் வினய அபேதம்னு போட்டுருந்த, வினய அபேதம்னா வினயம் இல்லாத மரியாதை இல்லாம, எதுக்தம் எச்ச பரிகாசார்த்தம் சர்வதா ஏவ சத்கார அருக துவம் அசத்கிருத அசி, உன விளையாட்டா என்ன பண்ற, எப்பையும் சத்காரத்துக்கு உரியவனா இருக்கக்கூடிய நீ, ஆனா என்ன பண்ணப்பட்டனால அசத்காரம் பண்ணப்பட்டாய். எங்க விஹார ஷையாசன போஜனேஷு ச சகிருத்தேஷு ஏகாந்தேவா சமக்ஷம் வா, ஏகாந்தம்னா தனிமையிலயோ அல்லது எல்லாரும் முன்னாடியோ ரெண்டும் சொல்றான், அதான் ஏகோ அதவா பிச்சு சமக்ஷம் போட்டுண்டா, ஓ தனியா இருக்க செய்வோ இல்லாட்டி எல்லாரும் மத்தியில் இருக்க செய்வோ, சமக்ஷம் வா எது அசத்கிருதா அசி தத் சர்வம் துவாம் அப்ரமேயம் அகம் க்ஷாமயே, அப்படிப்பட்ட உடனே நான் மன்னித்தள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன்னு போட்டுட்டான். அடுத்து 43 இப்ப அதுக்கு பரிகாரம் மாதிரி சொல்றான். இப்போ பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய குருகரியான் நதத் சமோஸ்த்யபிதிக குதோன்யஹ லோகத்ரயேப்யத்யம் அப்ரதிம பிரபாவ, லோகத்ரயேப்யப்ரதிம பிரபாவ. பெருமானே பிதாசி லோகஸ் சராசரஸ்ய, இந்த எல்லா உலகத்துக்கும் சராசரங்களுக்கும் இதுதான் பிதா, எல்லாத்தையும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, பிதா பிதான்ற வார்த்தை இப்ப நமக்கு ரொம்ப ஏலியன் வேர்டா இருக்கு பிதா அப்படின்னா, அது மாதிரி கேக்குறது. ஆமா பிதாசி லோகஸ்ன்னு சொன்னா லோகத்துக்கு பிதானா நம்ம வேறதான் மத மாதிரி இருக்கு கேக்குறதுக்கு. ஸ்வம் அஸ்ய பூஜ்யஸ்ய குரு கரியான், நீ தான் மிகவும் மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள், நீ தான் ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவன். ந ஸ்வத்து சமஹ அஸ்தி அப்யதிகஹ குதஹ அன்யஹ, உனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை, அப்போ உன்னை காட்டு மிஞ்சக்கூடிய சக்தியை படைச்சவா ஒருத்தனமே இல்லைன்னு சொல்கிறான். லோகத்திரையேட்டின்னு சொல்லிட்டான், மூன்று லோகத்திலையும் அப்ரதிம பிரபாவ, அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவனே அப்படின்னு சொல்கிறான். அப்ரதிம பிரபாவ அப்படின்றது விழிச்சொல் இந்த அப்ரதிம பிரபாவன்னா அளக்க முடியாத பிரபாவத்தை உடையவனே. தவ அஸ்ய சராசரஸ்ய, உன்னுடைய துவம் அஸ்ய சராசரஸ்ய இந்த சராசரங்களுக்கு இந்த சராசரத்தை உடைய லோகத்துக்கு பிதா ஆசி அஸ்ய லோகஸ் குருஷ்ச ஆசி பிதாவும் நீயே குருவும் நீயே அதகத்துவம் அஸ்ய சராசரச்ச லோகஸ் கரியான் பூஜ்யதமஹ அப்பாவும் இருக்கிறத பொருட்டு குருவாகவும் இருக்கிறதுனால பூஜ்யதமஹ சாதாரணமா அப்பாவை மதிக்கணும் அப்பாவே குரு ஆயிட்டா வச்சுக்கோங்க இன்னும் கொண்டாடணும் அதுதான் குமார வரதாச்சாரியர் பண்ற சொல்லச்சே தேசிக மங்களத்துல வரச்சே பித்ரேமே பிரம்மோபதேஷ்வே அப்பாவா இருந்தார் பிரம்மோபதேஷம் பண்ணி வச்சார் குரவே தெய்வத்தா ஆயிடுச்சா எல்லாமே எனக்கு அவர் தான்ற விதத்துல அப்படி கொண்டாடணும் அதனால அப்படி இருக்கச்சே நமஹா அஸ்தி உனக்கு ஈக்குவலண்டா யாரும் இல்ல அபியதிகா குதா அந்நா லோகத்திரையேபி உன்னை தவிர வேற யாரும் கிடையாது காருண்யாஜினா கேனாபி குணேன நமஹா அஸ்தி குதா அபியதிகா உன்னோட குணங்களை கொண்டு பார்க்கச்சே உனக்கு நிகரா யாருமே கிடையாது அதனால அதிகப்படியாக யாரும் கிடையாதுன்னு என்ன பாக்குறோம் அது இளையாய மாமா ஐயா இல்லையா ஒத்தார மிக்காரும் இளையாய மாமா ஐயான்னு ஆழ்வார் படத்துக்கு அர்த்தம் ஒத்தார் மிக்கார் ஒத்தார்னா ஈக்குவல் ஆக்கிறது மிக்கார்னா மிஞ்சி இருக்கிறது எஸ்மாத்வம் சர்வஸ்ய பிதா பூஜ்யதமோ குருபூச்ச காருண்யாதி குணைஹீச்ச சர்வாதிக அசி எதனால் இது இருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த இதுல சொல்றான் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹ மீஷமீட்யம் இதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுஹ பிரிய பிரியாயார்ஹசி தேவசோடும் எஸ்மாத் த்வம் சர்வஸ்ய பிதா பூஜ்யதமஹ குருன்னு சொன்னா இதனால் இதனால என்ன இருக்கான்னு அப்பாவா இருக்க எல்லாருக்கும் பூஜ்யதமான குருவா இருக்க இல்லையா அதனால அதுக்கு ஒரு பாசம் சொன்னா தஸ்மாத் பிரணம்ய தேர்ஃபோர் தஸ்மாத் இந்த முந்தின 43 இருக்கிறது ஒரு காரணங்கள் ஆச்சு 44 காரியமாச்சு தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் அதனால நான் என்னுடைய சரீரத்தை கொண்டு உன்னை வணங்கி பிரசாதையே உன்னை திருப்திப்படுத்துறேன் அதாவது உன்னுடைய கருணையே வேண்டுகிறேன் துவாம் அகம் ஈஷம் ஈத்யம் துதிக்கப்பட வேண்டியனை உன்னை நான் கேட்கிறேன் இதேவ புத்திரசிய சகேவ சக்யுகு பிள்ளைக்கு அப்பா மாதிரியும் நண்பனுக்கு நண்பனாகவும் பிரியஹ பிரியாயா பிரியாய அருகசி தேவசோடும் அதனால எனக்கு உண்மையில அன்பு இருக்கிறதுனால ஒரு அன்புள்ளவனுக்கு நீ இதெல்லாம் பொருத்துண்டாகணும்னு தாத்பரியமா இருந்து தஸ்மாத் துவாம் ஈஷம் ஈட்யம் பிரணம்ய பிரணிதாயச்ச காயம் பிரசாதையே அதனால நான் உன்னை வணங்கி உன்னுடைய ஒரு பிரசாதத்தை நான் வேண்டுகிறேன் யதா கிருதாபராதஸ்ய அபி தப்பு பண்ணியிருந்தா கூட புத்திரசி யதாச்ச சக்யுகு பிரமாணபூர்வகம் பிரார்த்தித்தா பிதா சகாவா பிரசீததி பிரணாமபூர்வகம் பிரமாணம் இல்லை பிரணாமபூர்வகம் பிள்ளையோ இல்லை ஃப்ரெண்டோ ஒரு சாரி கேட்குறான் இல்லை குழந்தை தப்பு பண்ணிட்டு அதை ஒன்று பண்ணுறது பண்ணவனுக்கு அந்த இது கோவம்லாம் போயிடுறது அந்த மாதிரி என்னை எடுத்துக்கோ இந்த இதை நீ ஏத்துண்டு இந்த வணக்கத்தை ஏத்துண்டு ததாத்வம் பரமகாரணிக்காக பிரிய பிரியாயமே சர்வம் சோடும் மருகசி அதனால எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுமாறு உன்னை பிரார்த்திக்கிறேன்னு கேட்குறான் அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா பயே நச்ச பிரவியசிதம் மனோமே ததேவமே தசய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகந்நிவாச அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா இந்த உன் ரூபம் இருக்கே இதை வந்து பார்த்துட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரிஷிதகன்னு சொன்னா ஹர்ஷிதகன்னு அர்த்தம் பயேனச்ச பிரவியதிதம் மனோமே பயமும் இருக்கு எனக்கு ஒரு கலக்கமும் இருக்கு இதை பார்த்துட்டு ததேவமே தசைய தேவரூபம் அதனால ததேவ அதனால இப்ப உன்னுடைய ரூபம் இருக்கு எந்த ரூபம் பிரசீத தேவேஷ ஜெகந்நிவாச அதனால அந்த ரூபத்தை எனக்கு காட்டுன்னா உன்னுடைய வேறு ரூபம் இருக்கு சாந்தான ரூபம் இருக்கு அதை எனக்கு காட்டுன்னு இடத்துல பிரார்த்திக்கிறான் அதிருஷ்டபூர்வம் திருஷ்டம்னா பார்த்தது அதிர்ஷ்டம்னா பார்க்காதது நம்ம சொல்ற அதிர்ஷ்டத்துக்கும் அதான் அர்த்தம் அதிர்ஷ்டத்துக்கு என்ன அர்த்தம் லக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் லக்குன்னா ஒண்ணு கிடையாது லக்குக்கு என்ன அர்த்தம் கேட்டா வச்சுக்கோ அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றா ஏதோ ஒண்ணுமே பண்ணாம கிடைக்கிறதுன்னு அப்படி இல்லை அந்த முயற்சி அதிர்ஷ்டமா இருக்கு ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது அந்த பலன் கிடைச்சதுக்கு நம்ம ஒன்றும் காரியம் இந்த ஜென்மாலேயோ இல்லை இப்போ நியர் பாஸ்ட்லேயோ பண்ண மாதிரி தெரியல அவள் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் எல்லாம் லக்கு தான் அப்படின்னா லக்கு இல்லை முன்னாடியே அதுக்கு பிரயத்தனத்தை பண்ணி வச்சுருக்கான் அப்போ அதுக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கு அந்த பலன் இப்போ கிடைக்கிறது எல்லாம் அதிர்ஷ்டம் திடீர்னு லக்கு அடிச்சது அவளுக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணானா எதுவுமே ஓசியில் கிடைக்காது ஏன்னா எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குது ஏன்னா காரியம் காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது அப்போ அதிர்ஷ்டபூர்வம் அத்தியுதம் அத்தியுகிரம் தவரூபம் திருஷ்டுவா ரிஷிதா அஸ்மி பிரீத்தா அஸ்மி உன்னுடைய இந்த முன்னால் பார்க்காத அற்புதமான ரூபத்தை பார்த்து உக்ரமான ரூபத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கேன் பயேன பிரவியதிதம் ச மே மனஹா, பயமும் ஒரு கலக்கம் என் மனதில் இருக்கின்றது. அதஹ ததேவ ஏவ சுப்பிரசன்னம் ரூபம் மே தர்ஷய, அதனால பிரசன்னமா இருக்கக்கூடிய ரூபத்தை காட்டு. பிரசீத தேவேஷ, பிரசீதனா போன கிளாஸ்லயே பார்த்தோம் லென்த் அப்படின்னு அர்த்தம், என் மேல கண்ணை காட்டு. ஜெகன்னிவாச மயி பிரசாதம் குரு, தேவானாம் பிரம்மாதீனாம் அப்படி ஈஷ நிகே ஜெகதாசிரிய பூத. ஜெகன்னிவாசக்கு என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும், தேவானாம் பிரம்மாதீனாம் அப்படி பிரம்மா முதல் ஸ்தம்ப பரியந்தம் நீதான் எல்லாருக்கும், நீதான் தேவன் ஈஷன் நீதான். நிகில ஜெகதாசிரிய பூத, நிகில ஜெகமும் உன்னை ஆசிரியத்துதான் இருக்குன்னு சொன்னான் அப்படிப்பட்டவன். 46 கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்த சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டும் அஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. விஸ்வமூர்த்தே சஹஸ்ரபாஹோ பவ, விஸ்வமூர்த்தம் சொன்னா விஸ்வரூபத்தில் இருக்கான் பிரம்மன், அதனால விஸ்வமூர்த்தே. சஹஸ்ரபாஹோ, சஹஸ்ர ஆயிரம் கரங்களை உடையவனே நீ, சதுர்புஜேன ரூபேன தேன சுவாமகம் திரஷ்டு இச்சாமி, அப்படிப்பட்ட நான்கு திருக்கரங்களை உடைய உடைய ரூபத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன்னு சொல்றான். ததா ஏவ பூர்வபத்து கிரீட்டினம் கஜினம் சக்கராஸ்தம் துவாம் திரஷ்டு இச்சாமி, இதில் விசாரம் வருது. இப்ப பூர்வமேவன் போட்டதுனால இதுக்கு முன்னாடி ரூபத்தை அவர் மாற்றி காட்டல, அதனால கிருஷ்ணன் வந்து முதல்லயே நான்கு திருக்கரங்களோட இருந்திருக்கான்றது தெரியுது. அப்ப தேரோட்டச்சே கூட நான்கு திருக்கரங்கள் வச்சுருந்தா இருந்திருக்கான், அதனால அவனும் கேட்கறான் முன்னாடி இந்த ரூபத்துல இருந்தியோ. கிரீடினம் கிரீடம் போட்டுருக்கான், கதிரம்னா கதையை வச்சிருந்திருக்கான், சக்கரஹஸ்தம்னா கே சக்கரத்தை வச்சிருந்திருக்கான். அப்படிப்பட்ட உன்னை திரஷ்டு மிச்சாமி, பார்ப்பதற்கு விரும்புகிறேன். அதஹா தேன ஏவ பூர்வ சித்தேன சதுர்புஜேன, முன்னாடி இருந்த நான்கு தோள்களுடன் ரூபேன யுக்தா பவ, அது மாதிரி நான்கு கரங்களை மாத்திக்கோ. சஹசிரபாகோன்னு சொன்னனால அப்ப ஆயிரம் கரங்கள் அப்ப பார்த்திருக்கான் அர்ஜுனன். விஸ்வமூர்த்தே, விஸ்வமூர்த்தி சொன்னா இதானும் சஹசிரபாகுத்துவேன விஸ்வசரீரத்துவேன திருஷ்யமான ரூபா துவம் தேனையே ரூபேன யுக்தோ பவ இத்தியர்த்தா. இப்போ இது இந்த ஆயிரம் கரங்களோடும் மொத்த மொத்த பிரபஞ்சத்தையே உனக்கு ஆதாரமா உடைய ரூபம் இருக்கு, அதை மாத்திண்டு நான்கு கரங்களோட காமின்னு பிரார்த்திக்கிறான். அப்ப ஸ்ரீ பகவான வாச்ச அவர் சொல்றாரு, இப்போ மையா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் என்மே த்வதன்யேன நதிஷ்டபூர்வம், என்மே த்வதன்யேன நதிஷ்டபூர்வம். இந்த ரூபத்தை உனக்கு முன்னாடி யாரும் பார்த்ததில்லை, நீ ஏன் பார்த்த அப்படின்னா மயா பிரசன்னேன தவ அர்ஜுன இதம் ரூபம் பரம் தர்ஷிதம்னா, தர்ஷிதம்னா காண்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நீ பார்த்தன்னு சொல்லல, நீ பார்க்க மாதிரி நீ பார்க்கற மாதிரி நான் பண்ணேன்னு பெருமாள் சாதிக்கிறான். எது மே தேஜோமயம் தேஜோ ராசியம், இந்த தேஜோமயமா இருக்கக்கூடிய ரூபமானது தேஜோ ராசியம்னா குவியல், இந்த தேஜ தேஜஸோட குவியல் இருக்கு. விஸ்வம், விஸ்வம் சொன்னா சர்வாத்ம பூதம், அனைத்து ஜீவராசிகளும் அது என்காம்பஸ் பண்றது அந்த ரூபமானது. அனந்தம் எல்லை இல்லாதது, அந்தரஹிதம் பிரதர்ஷனார்த்தம் இதம், பிரதர்ஷனார்த்தம்னா காண்பிக்கிறதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இது. ஆதி மத்தியாந்த ரஹிதம், ஆதி மத்தியாந்த ரஹிதம் சொன்னா இப்போ இன்னொரு கேள்வி, ஆதி மத்தியாந்த ரஹிதம்னா ஃபுல்லா பார்த்தானன்ற கேள்வி நம்ம கேட்கணும் வச்சுக்கோ, தாத்பரியம் இல்லை, ஹியாட் எ கிளிம்ப்ஸ் அவ்வளவுதான். ஏன்னா அர்ஜுனால ஆதி மத்தியாந்த ரஹிதம் அந்த ரூபம் குருதேவான்னு சொல்ற மாதிரி அவளுக்கே தெரியாது, அவள் சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, அவ எவ்வளோ எல்லாம் அனந்தமா இருக்கு, ஆனா எல்லாம் ரெப்ரசன்டேஷன் தான் அர்ஜுனன் பார்த்ததும். அப்படி பார்த்துட்டு ஆத்யம் மத் வதிரிக்தஸ்தி கிருஷ்ணஸ்தி ஆதிபூதம் ஸ்வதன்யேன கேனாபி நிருஷ்டபூர்வம் ரூபம், அதனால இப்படிப்பட்ட அந்த ரூபத்தை த்வது அந்நியேன உன்னை காட்டிலும் வேறு ஒருவராலும் ந திருஷ்டபூர்வம் பார்க்கப்படாதது ரூபம். தது இதம் பிரசன்னேன மையா மத் பக்தாய தே தர்ஷிதம், உனக்கு ஏன் காட்டினேன்னு கேட்டா மத் பக்தாய நீ என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால தர்ஷ்டம், ஆத்மயோகாத்து ஆத்மனக சத்தியசங்கல்பத்வ யோகாத்து என்னுடைய சத்தியசங்கல்பம் இருக்கிறதுனால நான் உனக்கு இதை காட்டினேன்னு சாதிக்கிறார். அனன்ய பக்தி வத்திரிக்தை சர்வைரபி உபாயை யதாவது அவஸ்திதஹ அஹம் திரஷ்டும் ந சக்யஹ இதி ஆஹ. இப்போ முக்கியமான ஒரு ஸ்லோகம் 48 என்ன சொல்றாருன்னா, அனன்ய பக்தி வத்திரிக்தை சர்வைகி, எம்பெருமான் மேல் நமக்கு ஒரு அனன்ய பக்தி இருக்கணும், அந்த பக்தி இல்லாட்டி வேற எந்த உபாயத்தை கொண்டும் பெருமாளும் சாட்சா்காரம் பண்ண முடியாது, வேற எந்த உபாயத்தான் சொல்றது. இப்போ அப்படி சொல்லிச்சு என்னென்ன உபாயங்கள் சொன்னா அதுக்கு சொல்ற 48 சொல்ற, நவேதயஜ்ஞாத்யயனைர்நதானைஹி நச்க்ரியாபிர்நதபோபிருக்ரைஹி ஏவம் ரூபஷ்யக்ய அஹம் நுலோகே த்ரஷ்டும் த்வதன்யேன குருப்ரவீர. ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி ந தானைஹி நச்க்ரியாபிஹி ந தபோபிஹி உக்ரைஹி. நாட் அர்த்தம், வேதாத்தியனம் பண்றதுனால இல்ல, யஜ்யங்கள் பண்றதுனால இல்ல, தானங்கள் பண்றதுனால இல்ல, இல்ல கர்மா ஒழுங்கா பண்றதுனால இல்ல, இல்ல உக்ரமான தபஸ் பண்றதுனால இவைகள்னால என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்றார். இப்போ டவுட் வருது, இப்ப இதனால பார்க்க முடியாது, அப்ப இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா டவுட் நமக்கு விசாரம். இப்ப இந்த காலத்துல நம்ம எதையும் பண்றது இல்ல, ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறதே வேற இதுல போயிட்டு இருக்கோம், நம்ம நம்ம கர்மா வேற எல்லாமே வேற, இதெல்லாம் ஏதோ அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. யார் இப்ப இதெல்லாம் பண்ணி பக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்க போதா, ஏதோ பகவத்கீதை எழுதியிருக்காரு படிக்கணும் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப வேத யஜ்ய அத்தியனை தானையெல்லாம் இப்ப இதெல்லாம் பண்ணுவா வேணும் கேட்டா, அவைகளை குறைச்சு சொல்றதுக்காக இங்க உத்தேசம் இல்ல, அவைகளை விடு பண்ண வேண்டாம் அந்த கான்டெக்ட் இல்ல. இப்போ பகவானை அடையிறதுக்கு பக்தி தான் உபாயம், உண்மையான பக்தி இருந்ததுன்னா. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்தியா இதெல்லாம் சேர்த்து பக்தியான்னு கேட்டா, இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் அர்த்தம், இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இத பண்ணிட்டு இதுக்கு மேல பக்தியோட இருந்தா பகவானுடைய பகவான் தர்ஷனம் தவிர அப்ப எல்லாத்தையும் விட்டுடுறேன். ஏன்னா கீதைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவாவா கமெண்ட்ரி எழுதிருக்காரு, ஆளுகள் கமெண்ட்ரி எழுதுற அவாவா படிச்சு அர்த்தம் சொல்ல சர்வ தர்மான பிரித்தேஜனா எனக்கு என்ன தோன்றதுன்னா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் சொல்றாரு. எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடலாம்னு தோன்றது, விட்டு பகவானை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறதுனா அப்ப என்னத்தை எல்லாத்தையும் விடுறதா, சாப்பிடறத விட்டோமா தூங்குறத விட்டோமா அதெல்லாம் சொல்லல, எல்லாத்தையும் என்ன நம்ம கஷ்டமான வேலைகள்லாம் விட்டுறது, சாஸ்திரம் சொல்றதெல்லாம் விட்டு நினைச்சு பகவான் நினைச்சுட்டே இருக்கேன் போருமே அப்படின்னா, அப்படி இல்லாம எல்லாம் அவாவா இஷ்டம் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படிலாம் இல்லவே இல்லது. இதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, வெறுமை மியர் வேதாத்தியனத்தையே புரிஞ்சிக்காம என்ன சொல்றதும் புரிஞ்சிக்காம வெறுமை அதை பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல யாக யக்கியங்கள்லாம் உண்மையான தாத்பரியம் தெரிஞ்சுக்காம அதையே வெறுமை அந்த கர்மட்டாலும் பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா, இல்ல தானம் பண்றதுன்னு சொன்னா அதுல அகங்காரம் மமகாரங்கள்லாம் இருந்து பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படிப்பட்ட இதனால பார்க்க முடியாதுன்னு சொல்றது. ஏவம் ரூபா யசாவஸ்திதா அகம் மயி பக்தி மதா ஸ்வத்தா அந்நியன, இப்படிப்பட்ட எண்ணெயில் யசாவஸ்திதா அகம் மயி பக்தி மதா ஸ்வத்தா அந்நியன, என்னிடம் பக்தி உள்ளவனா இருக்கக்கூடிய உன்னை தவிர ஐகாந்திக அத்தியந்திக பக்தி ரைதேன, அப்படி ஐகாந்திகமான ஒரு பக்தி, ஐகாந்திகம் சொன்னா ஒன் பாயிண்ட் டிவோஷன் அர்த்தம், அத்தியந்திகம் சொன்னா அதிகமான பக்தி ரஹிதேன இல்லாத கேனாபி புருஷேன கேவலைவி வேத யஜ்யாதிபிகி திரஷ்டும சக்தியா, வெறுமை வேதாத்தியானம் பண்ணிருக்கார், வெறுமை யாக யஜ்யாதிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவளால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு போட்டுட்டார். வரப்படும் பின்னாடி பிரமாணத்தை காட்டப்படும் இதுல நாயமாத்மா பிரபஞ்சன் லப்தியோ நம்ம மேதையா நம்ம குணாசத்தை என்ன பின்னாடி 54 வயசுக்கார் எடுக்கிறேன், 54 எடுக்கிறேன் பக்திக்கு அங்கே வரைச்சு 49 மாதே வியதா மாத விமூட பாவோ துஷ்பா ரூபம் கோர மீதம் மமேதம் யபேத பீ பிரீத மனா புனஸ்தம் ததேவ மே ரூபம் இதம் பிரபஷ்ய மம இதம் ரூபம் பிரபஷ்ய, பாரு என்னோட ரூபத்தை பாரு, உனக்கு கவலை வேண்டாம், யசானா எந்த விதமான ஒரு கவலை வேண்டாம், விமூட பாவம்னா ஒரு குழப்பம் வேண்டாம், துஷ்பாவ ரூபம் கோரம் கோரம் ஈதிரும் மமேதம், இப்படிப்பட்ட ரூபத்தை பார்த்து நீ பயப்பட்டது கலங்கினதெல்லாம் போறோம், அதனால இப்ப பாரு பிரீத்தவனாக புனக துவம் பவ, ஒரு மகிழ்ச்சியோட என்ன இப்ப பாருன்னு சொல்லி காண்பிக்கிறது. இப்போ ஈதிஷ கோர ரூப தர்ஷன தே யா யசா, உனக்கு என்ன கவலை இருந்ததோ என்ன ஒரு பயம் இருந்ததோ எச்ச விமூட பாவோ வர்த்ததே தது உபயம் மாபூத், ரெண்டும் வேண்டாம், இப்போ கலக்கமும் வேண்டாம் மயக்கமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம், துவையா அபியஸ்த பூர்வமேவ சௌமிய ரூபம் தர்சையாமி, அபியஸ்த பூர்வம் சொன்னா உன்னால் பார்த்து பழக்கமா இருந்த ரூபம், நீ பழகின ரூபம் இருக்கே அதே நான் உனக்கு காட்டுறேன், ததேவ இதன் மம ரூபம் பிரபஷ்ய, அந்த ரூபத்தை இப்போது பார் அப்படின்னு அவர் இப்ப ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டார். அத சஞ்சயன் பார்த்துட்டு இப்ப அவன் அதை சொல்றான், சஞ்சய உவாச்ச தர்சனத்தினால்தான் அதை பார்த்துட்டு நிறைய குழப்பங்கள் வரும், கிருஷ்ணன் உபதே ஆமா இதனால எப்படி ரிகன்சல் பண்ணதுன்னு தெரியல, தெரியல தேர் ஓட்டின்றத உபதேசம் பண்ணா ஓகே, திடீர்னு விஸ்வரூபத்தை காட்டின உடனே உடனே உனக்கு ஒரு குழப்பம், இந்த கிருஷ்ணன்தான் அந்த கிருஷ்ணனா என்ன ஒன்றும் புரியலையே இல்லாம இல்லையா திடீர்னு. நமக்கே எதிர்பார்க்காம யாராவது வந்துட்டாலே ஒரு என்ன பண்றதும் புரியல, ஆத்துல எந்த உபயோகம் தெரியல. அந்த மாதிரி ரீதி அவனுக்கு ஒரு திடீர்னு ராத்திரி ஒரு மணி சத்தம் கேட்கறது வச்சுக்கோ, திடீர்னு எனக்கு காலி மேல அடிக்கிற அந்த தூக்கத்துல இருந்து வந்து பார்த்தா யாரு வந்துப்பா அவனும் புரியல என்ன வச்சு என்ன திடீர்னு அவன் எதிர்பார்க்கல அந்த ரூபத்தை. அப்படி பார்த்தவொடனே அது மட்டும் இல்ல, அந்த ரூபத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கிறான். அதெல்லாம் பார்த்தோடனே அவனுக்கு ஒரு என்னதான் ஒரு இது இருந்தாலும் ஒரு கலக்கமும் மனசுல இருக்கு. அதனால தான் அவனே பிரார்த்திக்கிறான், எனக்கு போற அந்த ரூபம் என்னால முடியாது, உன்னோட நார்மல் ரூபத்தை காட்டுன்றோ அதுக்காக அப்போ அதுக்கு அவர் சொல்ற. இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்தோக்வா ஸ்வகம் ரூபம் தர்சயாமாஸ பூயஹ ஆஸ்வாசயாமாஸ தபீதமேனம் பூத்வா புனஃ சௌம்ய வபுர் மகாத்மா புனஹ சௌம்ய வபுஹு பூத்வா ச மகாத்மா ஆஸ்வாசயாமாஸ ஆஸ்வாசப்படுத்தினார். யாரை? பீதம் ஏனம், இந்த அர்ஜுனனை, பயந்த இந்த அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்தினார். அப்படி ததா இத்துக்வா அப்படியே ஆகட்டும் சொல்லி ஸ்வகம் ரூபம் தன்னுடைய ரூபத்தை தர்ஷயாமாஸ காண்பித்தார். மறுபடியும் பூயஹான்னு சஞ்சயன் சொல்றான். ஏவம் பாண்டு தனயம் பகவான் வசுதேவ சூனு உக்துவா, இப்படி பாண்டு தனயம் அர்ஜுனன் அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்லிட்டு பூயஹா ஸ்வகீயம் ஏவ சதுர்புஜ ரூபம் தர்ஷயாமாஸ மறுபடியும் தன்னுடைய நான்கு திருக்கரங்கள் கொண்ட ரூபத்தை காண்பித்தான். அபரிச்சித ஸ்வரூப தர்சனேன பீதம் ஏனம் புனக, அபரிச்சித தனக்கு பழக்கமில்லாத அந்த பெரிய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு பயந்து போன அவனை பரிச்சித சௌமிய வப்புகு, அவன் பார்த்து பழகின அந்த அழகான ஒரு சரீரம் திருமேனி இருக்கு அதாக மாறி பூத்வா ஆஸ்வாசயாமாசச்ச அவனை ஆஸ்வாசப்படுத்தினான். மகாத்மா சத்தியசங்கல்பகான்னு பெருமாளுக்கு இதெல்லாம் அடைமொழிகளாக இருக்கு. அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய பரமபுருஷஸ்ய பரஸ்ய பிரம்மனோ ஜெகத் உபகிருதி மத்தியஸ்ய வசுதேவ சூனோகோ சதுர்புஜம் ஏவ ஸ்வகீயம் ரூபம் தான் போட்டுருந்தது. அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய பரமபுருஷ, இந்த பரமாத்மாக்கு யார் இந்த வசுதேவ சூனோ வந்திருக்கான் இல்லையா, ஜெகத் உபகிருதி மத்தியஸ்ன்னு சொன்னா இந்த ஜெகத்துக்கு ஒரு ஒத்தாசம் பண்றதுக்காக மனுஷரூபம் எடுத்துட்டு வந்தான் இல்லையா கிருஷ்ணன், அவனுக்கு வசுதேவ சூன வசுதேவனுடைய பிள்ளைக்கு நான்கு திருக்கரங்கள் தான். ஏன்? கம்சாத்து பீத வசுதேவ பிரார்த்தனைன, கம்சனிடத்திலிருந்து பயந்த வசுதேவ பிரார்த்திச்சதுனால ஆ கம்ச பதாத்து பூர்வம், கம்சனை கொல்ற வரைக்கும் அது வரைக்கும் புஜத்வயம் உபசம்ஹிருதம் பஷாத்து ஆவிஷ்கிருதம் ச, இரண்டு கரங்களை மறைச்சுட்டார், அப்புறம் அது ஆவிஷ்காரம் ஆச்சுன்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஏன் அதுக்கு அவனுடைய விஷ்ணுபுராணத்துல அந்த வசுதேவருடைய பிரார்த்தனை எங்க மேற்கோள் காட்டுறார். ஜாதோஸ் ஜாதோசி தேவ தேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதீன உபசம்ஹர, உபசம்ஹரன்னு சொன்னா இதை மறைச்சிக்கோன்னு அர்த்தம், போக்கிக்கோன்னு அர்த்தம், இந்த திவ்ய தேகத்தை போக்கிக்கோ. எப்படிப்பட்டது? சங்க சக்கர கதாதர, சங்க சக்கரனா ரெண்டு கை ஆயிடுது, அப்ப திருப்பி கதத்தை வச்சுக்கணும்னா இன்னொரு கை தேவையா இருக்கு, அதனால அப்படி இந்த திவ்ய ரூபத்தை நீ மாற்றிக்கொள்ளு அவன் கேட்கான். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபம் ஏத சதுர்புஜம் இதுக்கு பிரார்த்தித்தல், இந்த நான்கு திருக்கரங்களை உடைய இந்த ரூபத்தை நீ உபசம்ஹரன் சொன்னா மறைத்துக்கொள் போக்கிக்கொள்ளு பிரார்த்தனை பண்ண. மறுபடியும் சிசுபாலசியாபி திஷத அனவர்த்த பாவனா விஷயம் சதுர்புஜமேவ வசுதேவ சூனோகோ ரூபம் அப்படின்னு விஷ்ணுபுராணத்துல சிசுபாலன் இருக்கான் இல்லையா, துஷதகன்னு சொன்னா அந்த எலுமிச்சிய பாராட்டிட்டு இருக்க சிசுபாலனுக்கு அனவர்த்த பாவனா விஷயம் சதுர்புஜமேவ, கம்சனும் சரி சிசுபாலனும் சரி எப்ப கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தா, அவாலும் கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தா, எப்படின்னா பயத்தினால அந்த நாள் இல்ல, அப்ப அந்த நான்கு திருக்கரங்கள் கொண்ட ரூபத்தை வச்சிருந்து அவளும் பார்த்துருந்தான்னு உதார தீவிர சதுர்பாகம் சங்க சக்கர கதாதரம்னு விஷ்ணுபாலன் வச்சனமானது இருக்கு. உதார தீவிர சதுர்பாகம், உதார தீவிரன்னு பருத்து நல்லா பெருசா இருக்கக்கூடிய நான்கு தோள்கள், அதுல சங்க சக்கரம்லாம் வச்சிருந்துருக்கான பெருமாள். இது அதக பார்த்தேன அத்திர தேனைவ ரூபேன சதுர்புஜேன இத்தி உச்சதே, அதனால அர்ஜுனனால அந்த நான்கு ரூபங்களே காட்டுன்னு அவன் சொன்னா தாத்பரியமா இருக்கு. இப்ப அர்ஜுனன் மேற்கொண்டு ஒரு ஸ்லோகம் சொல்றான், அப்புறம் பிரமாதம் சாதிக்கிறார். அதோடு இந்த 11வது அத்தியாயம் முடிய போகுது. அர்ஜுன உவாச்ச துஷ்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்ஜுனா இதானி மஸ்மி சம்வருத்தா சச்சேதா பிரகதிம் கதா திருஷ்டுவா இதம் மானுஷம் ரூபம், இந்த மானுஷம் ரூபம்னு போட்டிருக்கு இருந்தாலும் திவ்ய ரூபம் தான், ஏன்னா வந்து நான்கு திருக்கரங்கள் மனுஷனால கிடையாது. இப்படிப்பட்ட உன்னுடைய மேன்லி ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த சௌமியமான ரூபத்தை பார்த்துட்டு ஜனார்தனா இதானே சம்பிருத்தா அஸ்மி, இப்ப கலக்கங்கள்லாம் போய் கம்போஸ்டா இருக்கேன். சச்சேதாக பிரகிருதி கதா, என்னுடைய நார்மல் தன்மையை அடைந்து விட்டேன், பயம் இத்தியாதிகள்லாம் போயிடுச்சுன்னு சொல்றான். அனபதிக்க அதிசய சௌந்தர்ய சௌகுமாரி லாவண்யாத்யுக்தம் தவையேவ அசாதாரணம் அப்படின்னு உன்னுடைய இந்த அனவதிக்க அதிசயன எந்த விதமான அவதி லிமிட்டேஷன்லாம் இல்லாம எக்ஸீடிங்லி இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அத அசாதாரணம் மனுஷத்த சம்ஸ்தான சம்சிதம். சம்ஸ்தானம்னா அவயவங்கள், மனுஷனுக்கு உண்டான அவயவங்களோட கூடிய இந்த அதிசௌமியம் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இதம் தவ ரூபம் திருஷ்டுவா பார்த்துட்டு இதானி சச்சேதாக ஐ காட் மை சென்சஸ் பேக் எலிமெண்ட்ஸ் பேக்குன்னு சொல்றதோ இல்லையா பயம்லாம் நீங்கினே அந்த மாதிரி சச்சேதாக சம்ரதாக அஸ்மி பிரகிருதி கதச்ச என்னுடைய இயல்பான நிலையை நான் அடைந்தேன். ஸ்ரீ பகவான் வாச்ச சுதுரு தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டுபானசி என்மம தேவா அப்பியசி ரூபஸ்ய அப்பியசி ரூபஸ்ய நித்தியம் தர்ஷன காங்கினு 52வது பதியத்தில் சொல்ற ரொம்ப சுலபமா நீ பார்த்துட்ட அப்படிங்கிற தேவர்கள்லாம் கூட இதை பார்க்கறதுக்காக நித்தியம் காத்துன்னு இருக்கா, ஆனா உனக்கு அடிச்சது ஜாக் பாட் ரொம்ப சுலபமா பார்த்துட்டேன். சு துர்தர்ஷம் துருன்ற உபசர்க்கம் போட்டாலே கஷ்டம் அர்த்தம், துர்லபம் சுதுர்லபகா அவரே சொல்ல சுதுர்லபகானா கிடைக்கவே கிடைக்காது, ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இம்பாசிபிலிட்டின்ற மாதிரி சொன்ன மாதிரி அர்த்தமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை திருஷ்டவானதி பார்த்தவனாக இருக்கின்றாய் அப்படின்னு எந்த ரூபத்தை தேவர்களும் பார்ப்பதற்கு ஈகரா இருக்காளோ. மமயிதம் சர்வஸ்ய பிரசாசனே அவசிதம் சர்வாசிரயம் சர்வ காரணபூதம் ரூபம் எது திருஷ்டவானசி, இப்படி எல்லாரையும் பிரசாசனம் பண்றதுக்கு ஆள்றதுக்கு எல்லாரும் ஆசிரியக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு, காரணபூதம் அந்த ரூபத்தை பார்த்துருக்கியே அது சுதுரு தர்ஷம் கேனாப்பி தர்ஷம் சக்கியம் அர்த்தம், யாராலும் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அஸ்ய ரூபஸ்ய தேவாக அப்படி நித்தியம் தர்ஷன காங்கின அது திருஷ்டவந்த பார்ப்பதற்கு ஆசைப்படுறாங்களே ஆனா பார்த்துடுறேன். குதஹ இத்யத்ராஹ மறுபடியும் சொல்றாரு ஏன் என்ன பார்க்க முடியாதுன்றதுக்காக அந்த முன்னாடி பார்த்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த நான் வேத யஜ்ஞ அத்தியனை அதே அதே அர்த்தம் தான் இங்க நாகம் வேதை நான் தபசா நான் தானேன் சேஜ்ஜியா சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டமானசி மாமியதா பக்தியா தனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திருஷ்டம் தச்ச தத்துவேன பிரவேஷ்டம் செ பரந்தப பக்தியா துவனன்யா சக்கியான்றது பாஷ்யக்காரர் கத்தியத்திலே எடுக்கிறார். பக்தியா து அனன்யா சக்கியா அனன்யா அனன்ய பக்தியால மட்டும்தான் என்ன பார்க்க முடியும்னு தாத்பரியமா இருக்கு. நாகம் நாகம்னா ஐ எம் நாட் வேதைஹி ஜஸ்ட் பை ஸ்டடிங் த வேதாஸ் தபஸானா தபஸ் பண்றதுனால தானம் பண்றதுனால இஜ்யான வர்ஷி யாக யஜ்யாதிகள்லாம் அதெல்லாம் மட்டும் பண்ணி ஏவம் விதக திருஷ்டம் இப்படி என்ன பார்த்தியே அது மாதிரி பார்க்க முடியாது. அப்ப எப்படி பார்க்கலாம் அனன்யா பக்தியா சக்கியா ஒரு சிங்கிள் பாயிண்ட் டிவோஷன்னால என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஞாத்தும் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு பார்ப்பதற்கு அடைவதற்கு முடியும் கொண்டார். இப்ப பாஷ்யகாரர் சாதிக்கிறார் வேதைஹி அத்யாபன பிரவச்சன அத்யன ஸ்ரவண ஜப விஷயி வேதைகின்னு போட்டதுனால வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய அத்யாபனம் பண்ண சொல்லிக் கொடுக்கறது பிரவச்சனம் பண்றது அத்தியனம் பண்றது ஸ்ரவணம் பண்றது ஜப விஷயின்னு ஒவ்வொன்றும் கிரேஷன்ல கம்மி. அத்தியாபனம் சொல்லி சொல்லித்தரதும் ரொம்ப கஷ்டமான காரியம், பிரவச்சனம் பண்றதுல பேசிடலாம் ஈஸியா, அப்புறம் அத்தியனம் பண்ணணும், அப்புறம் வெறுமை கேட்கறது, அப்புறம் ஜபம் பண்றது இத்தியாதிலாம் வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்னால யாக தான ஹோம தபோபிஹீச்ச யாகம் பண்றது தானம் பண்றது ஹோமம் பண்றது தபஸ் இதனாலையும் மத் பக்தி ரஹிதைஹி என் பக்தி இல்லாம கேவலைஹி யதாவது அவசிதா அகம் திருஷ்ண சக்கியா பக்தி இல்லாம இந்த காரியங்கள்லாம் பண்ணா என்னை பார்க்க முடியாது. அனன்யாது பக்தியா தத்பதஹ சாஸ்திரைஹி ஞாத்தும் தத்பதஹ சாட்சாத் கர்த்தும் தத்பதஹ பிரவேஷம் சக்கியா தத்பதஹன உள்ளபடியே பக்தி மட்டும் இருந்ததுன்னா உள்ளபடியே சாஸ்திரம் சொல்ற வழியில பார்த்து என்னை அடையலாம். ததாச்ச ஸ்ருதிஹி நாயமாத்மா பிரவச்சனேன் லப்யோ ந மேதையா ந பகுணாசுதேன யமேவைஷ விருணுதே தேன லப்யஸ்தஸ்யைவ தஸ்யைஷ ஆத்மா விருணுதே தனுகும் ஸ்வாம்னு போட்டுனர். ஸ்ருதி வாக்கியத்தை காண்பிச்ச ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா வெறும பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் 50 வருஷமா உபன்யாசம் பண்ணார் 50 வருஷமா கலெக்ஷன் வச்சானா கூட வெறும ஜஸ்ட் பக்தி இல்லாம வெறும மியர் பண்ணிட்டு இருந்தா பெருமாள தர்சனம் பண்ண முடியாது, அவரை சாட்சாத்தரிக்க முடியாது. நான் மேதையா நான் பகுனாசுதேன ரொம்ப புத்திசாலி அப்படியே பண்ண முடியாது. நிறைய வாட்டி கேட்டிருக்காரு இவர் பிரவச்சன மன்னதுல நிறைய கேட்டு 50 வருஷமா உபன்யாசத்துக்கு போயிட்டுக்காருனா கூட பெருமை போய் உட்கார்றதுனால கண்டிப்பா அதை கடைய முடியாது. யமேவ ஏஷ விருணதே, எவனை அவன் விரும்புகிறானோ அந்த ஆத்மா எவனை செலக்ட் பண்றதோ தேன லப்யா அவனால் மட்டுமே அடையப்பட முடியும். தஸ்ய ஏஷ ஆத்மா விருணதே தனுகும் சுவாமி, அவனுக்கு தான் அந்த ஆத்மாவானது காட்டி கொடுக்கிறது தாற்பயம். இந்த சுத்திக்கெல்லாம் அத்வைதபரமா வியாக்கியானம் பண்ணவே முடியாது. இருக்கிறது ஒண்ணுதான், பரமாத்மா தான் ஜீவாத்மா சொன்னார். அப்ப ஆத்மா தனியா சூஸ் பண்ணுமாண்ணா, சூஸ் பண்ணணும்னு சொன்னா இன்னொன்னு போகணும், மினிமம் ரெண்டா இருந்தா தான் ஒண்ணு இன்னொன்னு சூஸ் பண்ண முடியும். அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவானா, அவ அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டு போயிடுவா. அவ எதை அந்த ஆத்மா வலிக்கின்றதோ அதை அடைய முடியும் அப்படின்னு மேல போயிடுவா. அப்படியே அவ்வளவுதான், அதுல கேள்வி கேட்க இல்ல, அதை படிச்சுட்டு என்ன பண்ணுவா, ஆஹா ஓஹோன்னு சிலிண்டர் கலவுங்க. இந்த சுத்திகள்லாம் வந்து அத்வைதத்துக்கு ரொம்ப கஷ்டமான சுத்திகள். ஏன்னா உபனிஷத் பேரை சொல்றது ஆத்மா எது, எந்த ஆத்மா தன்னையே விரும்புமானா அதுக்கு அந்த அறிவும் கிடையாது. ஏன்னா அது வெறும் ஞானம், அத்வைத மதம் பிரகாரம் வெறும் ஞானம், ஞானம் மாத்திரம்தான். அதுக்கு சுபாவ ஞானம் இருந்தாலே இருந்தாலாவது தன்னை தானே விரும்புறது சொல்லிக்கலாம், அதுவும் கிடையாது. சிவனே இருக்குன்னு சொல்லணும், அது மாதிரி மாறு விரும்பி இருக்கு ஆத்மா அவ மதம் பிரகாரம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ருதி வாக்கியம் அத்வைத பிரகாரம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, நிறைய இடத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒன்றும் ஆலையேன்ற மாதிரி அப்படியே அழகா அப்படியே இது பண்ணிட்டு நம்ம விஷ்ணு அவைத டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும், அப்படியே அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அவ்வளவுதான் பிரம்மசூத்திரத்துலயும் அப்படிதான், எங்கெங்கெல்லாம் அவளை கஷ்டமா இருக்கோ அங்கெல்லாம் அவ சித்தாந்தத்தை அங்க சொல்லவே மாட்டான், அழகா அப்படியே ஆமா அப்படின்ட்டு போயிடுவான். இது மத் கர்ம கிருத்து மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜித நிர்வைர சர்வபூதேஷு யஹ ச மாம் ஏதி பாண்டவா. இப்ப யார் என்னை அடையலான்றதுக்கு இன்னும் விவரமா சொல்ற, மத் கர்ம கிருத்து, மத் கர்ம கிருத்துனா என்னையே என்ன ரியலைஸ் பண்ணி இந்த காரியத்தை பண்றது, எல்லா கர்மாவும் எனக்கு ஒரு அர்ப்பணமா பண்றது. மத் பரமஹா, அதுக்கெல்லாம் பஷகர் அர்த்தம் சொல்லப்படாது. மத் பக்தா சங்க வர்ஜிதான்னு சொன்னா இந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. நிர்வைரகா ரொம்ப முக்கியம், துவேஷமே இருக்கவே கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு துவேஷமே இருக்கவே கூடாது, முக்கியமான ஒரு விஷயம். சர்வபூதேஷு யஹ சஹ, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கிட்ட மட்டும் இல்லை வெளியில பொதுவாகவே நமக்கு நம்மகிட்ட துவேஷம் ஜாஸ்தியா இருக்கு, அது இருக்கக்கூடாது, தப்பு. அதை ப்ரீச் பண்ற மாதிரி எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றது அது இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி யாரோ அங்கேயோ ஏதோ பண்ணா கூட அதை நம்ம மேக்ஸிமம் பண்ண பண்ணக்கூடாது, அதான் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். அதாவது அப்படிப்பட்ட ஒரு துவேஷம் இல்லாம யாருக்கிட்ட கேட்டா, எந்த ஒரு ஜீவராசியின் இடத்துலையும் துவேஷம் இல்லாம யார் இருக்கானோ, ஏன்னா அப்பதான் அந்த பக்தியானது வர முடியும். ரெண்டு ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஒருத்தருக்கு பெருமாளத்துலயும் பக்தி இருக்கு, மிச்ச ஜீவராசிகள்கிட்ட துவேஷம் இருக்குன்னா அப்ப பெருமாளத்துல அந்த பக்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்துலயும் பெருமாள் தான் பார்க்கணும், ரெண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒன்னு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னா இல்லைன்னு தாத்பரியம் வாங்க. வேதா ஏன்னா நமக்கு இங்க இது அம்மா சொல்லுவா சின்ன வயதுல படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, பெசன் நகர்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் ஏதோ புக்ல வந்ததுன்னு சொல்லுவா அடிக்கடி, என்ன பண்ணுறது சுரூபமா இருந்து நல்ல ஒரு வெயில கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. போனா அந்த பீச்சு கரையில ஒருத்தன் அவன் லெப்பரா என்னன்னு தெரியல, அவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான் நடக்க முடியாம, அந்த வெயில உஷ்ணம் பாதிச்சுட்டு இருக்கு. இவர் போய் அவனை தூக்கி அந்த நிழல விட்டுட்டு போனாருன்னு ஒரு ஒருத்தன் பார்த்து எழுதிட்டு போயிருக்கான் புக்கில். இதுதான் சர்வ பூத தயா, நான் வந்து சுத்தன் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறவனுக்கு நான் அந்த சமயத்தில் அப்புறம் நம்ம சுத்தி பண்ணிக்கிறது, அந்த அந்த ஜீவராசிக்கு நம்ம ஒத்தாசம் பண்ணணும். அதுதான் ஒரு சர்வபூத தயையை தவிர, அப்படிதான் சம்பிரதாயம் இருந்திருக்கு பாஷ்யக்காரர்களிலேருந்து. ஆச்சாரமா இருக்கலாம் தாத்திரம் கிடையாது, ஆச்சாரமா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா உதவின்னு வரப்ப அதை பார்க்காம நம்ம பண்ணிட்டு அப்போ நம்ம வழி சுத்தி நம்ம பண்ணிக்க வேண்டியது. எப்படி நான் தொடமாட்டேன் குளிக்கணுமே உட்காந்துருந்தா அது வந்து உண்மையான சம்பிரதாயம் இல்லை, அது வேற இது வேற. அது மாதிரி அந்த என்னதான் ஒரு இதுவா இருந்தா கூட ஒத்தாசம் பண்ண நேரத்தில் நம்ம எதையும் பார்க்கக்கூடாது, ஒத்தாசம் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை படிக்கணும், அப்பதான் அந்த பக்தியானது இருக்கு. வேதாத்யனாதீனி சர்வாணி கர்மாணி மத் ஆராதன ரூபானி இத்தியாக கரோதி ச மத் கர்மகிருத், எதை பண்ணாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம். அப்படிப்பட்ட எண்ணத்தோட எவன் பண்றானோ அவன் தான் மத் கர்மகிருத்துன்னு அவனுக்கு பேர். மத் பரமஹான் என்ன அர்த்தம்? சர்வேஷாம் ஆரம்பானாம் அகமேவ பரம உத்தேசிய ச மத் பரமஹ. எதை தொடங்கினாலும் எதை ஆரம்பித்தாலும் அது எம்பெருமானுக்கு பொருட்டு பண்ணக்கூடியதுன்னு நினைக்கலாம். மத் பரமஹ மத் பக்தஹ அத்தியர்த்த மத் பிரியத்வேன, அத்தியர்த்த மத் பிரியத்வேன மத் கீர்த்தன ஸ்துதி தியான அர்ச்சன பிரணாமாதி விஹி வினா ஆத்மதாரணம் அலபமான. எப்படி என்னை பத்தி தான் எண்ணம், என்னை பத்தி எண்ணம்னா வேற எதுவும் சிந்தனமே இல்லை. அப்படி மத் கீர்த்தன, என்னையே கீர்த்தனம் பண்றது, ஸ்துதி பண்றது, தியானம் பண்றது, அர்ச்சனை பண்றது, பிரணாமங்கள் பண்றது, இதை பண்ணாம ஆத்மதாரணம் அலபமான, ஆத்மதாரணைய அடைய பெறாதவன் மதேக பிரயோஜனத்தையா எஹ சததம் தானி கரோதி ச மத் பக்தா. எவன் ஒரு நிற்கின்றானோ அவன் தான் என்னுடைய பக்தன். சங்க வர்ஜிதன் சொன்ன மதேக பிரியத்வேன இதர சங்கம் அசகமான. அப்ப இருக்க மாட்டான் அந்த இடத்துல, பெருமாளை பத்தி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அங்க போய் அவ இருக்க மாட்டான். எதுக்கு தேவையில்லாத வேலை இங்க ஒன்னும் சுவாரஸ்யம் இல்லைன்னு இருக்க மாட்டான். நிர்வைரகா சர்வபூதேஷு, அனைத்து பூத ராசிகளிடத்திலையும் ஒரு எந்த விதமான ஒரு எனிமிட்டி இல்லாத பீப்புள். மத் சம்ஸ்லேஷ வியோக ஏக சுக துக்க சுபாவத்வாத்து ஸ்வதுக்கஸ்ய ஸ்வ அபராத நிமித்தத்வ அனுசந்தானாத் ச சர்வபூதானாம் பரமபுருஷ பரதந்திரத்துவ அனுசந்தானச்ச சர்வபூதேஷு வைர நிமித்தாபாவாத் தேஷு நிர்வைரஹா. எல்லாமே அதாவது அவளுக்கு ஏற்பட்ட துக்கம் என்னது, அவ துக்கம் சுக்கம் என்னன்னு கேட்டா பெருமாளுடைய அந்த அனுபவம் இருந்தா சுக்கம், அனுபவம் இல்லைன்னா அவளுக்கு துக்கம். இதுதான் அவளுடைய தவிர. அப்ப மிச்ச பேரு கஷ்டம் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ என்ன நினைக்கிறாளா என்னுடைய ஒரு பாப்ப விசேஷம், அதனாலதான் அப்படி இருக்கான், அதனாலதான் கஷ்டப்படுறான்னு அடுத்தவாளுடைய கஷ்டத்துக்கும் தான் தான் காரணம்ன்ற அளவுக்கு நினைக்கிற ஒரு பாவனை, அந்த மாதிரி ஒரு பாவனையோடு இருக்கா இல்லையா. அவளுக்கு எங்கேருந்து வந்து மிச்ச இடங்கள் எல்லாம் இது வரப்போடுது, அவளுக்கு அந்த இனிமிச்சி வைரசாவே அவளுக்கு வராதுன்னு தாத்பரியம், பகை பகை கொண்டதும் அவளுக்கு வராது. அப்படி யஹா ஏவம் பூதா, இல்லாட்டி இப்படி மாத்து சொல்லிட்டேன், ஸ்வ துக்கசிய ஸ்வ அபராத நிமித்தத்துவ அனுசந்தானாத், அதான் அடுத்தவா துக்கத்துக்கு இல்ல தன்னுடைய துக்கத்துக்கு, தன்னுடைய துக்கத்துக்கு என்னுடைய பாபராசன் தான் காரணம் தவிர, ஏன்னா அப்பதான் அடுத்தவங்களை வெறுப்பு வராது. எப்படி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் மாறி பெற்று இப்ப நம்ம அடுத்தவாளை பார்த்து நமக்கு கோபம் வருது, ஏன் வருது, நமக்கு தடையா இருக்கு, நம்ம ஒன்று அடையணும் ஆசைப்படுறோம், நம்ம அடையணும் ஆசைப்பட்டுச்சு அவ நமக்கு தடையா இருக்குச்சு கோபம் வருது. ஆனா நமக்கு ஒரு விஷயம் நடக்காதது அது நம்முடைய ஒரு கர்ம விசேஷமே தவிர அவளால இல்லைன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அப்ப நம்ம இந்த பகையே இருக்க போறது இல்லையே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாத்து சொல்லிட்டேன் நானே தான் ஆயிடுக்கேன் நம்ம அது வரணும், இடத்துல பாவமானது வரணும். நிமித்தத்துவ அனுசந்தானாத்து, தன்னுடைய துக்கத்துக்கு தன்னுடைய அபராதங்களே காரணம், தன்னுடைய கர்மாவே காரணம்னு அப்படி இருக்கிறதுனால சர்வபூதானாம் பரம புருஷ பரதந்திரத்துவ அனுசந்தானாத், அதற்கு மேல எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுக்கு பரந்தரமாகக்கூடியவர்களே. அல்டிமேட்டா பார்த்தா எல்லா ஜீவராசிகளும் அந்த உண்டியே உடையந்தான் எல்லாம் ஓடிந்துருக்கு, அதனால அதுல என்ன பேதம் இருக்கு, ஒரு பேதமும் இல்லை அப்படின்ற ரீதியில பாக்கணும். அனுசந்தானம் பண்ணா அவைகளுக்குள்ள நமக்கு பகையானது வராது. யஹ ஏவம் பூதஹ சா மாம் யதி, இவன் இப்படி எவனொரு இப்படி இருக்கின்றானோ அவன் என்னை அடைகிறான். மாம் யசாவது அவஸ்தம் பிராப்னோதி, உள்ளபடி அவன் என்னை அடைகிறான். நிரஸ்த அவித்யாதி அசேஷ தோஷ கந்தஹ மதேகானுபவ பவதி இத்யர்த்தஹ. நிரஸ்த அவித்யாதி அசேஷ தோஷ கந்தஹ, கந்தஹன்னு சொன்னா வாசனை, பெருங்காயடப்பா இருக்கு, பெருங்காயத்தை எடுத்தா கூட அது வாசனை மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட வாசனை கூட இல்லாதன்னு அர்த்தம். அவன் என்ன ஆறான் கேட்டா நிரஸ்த, நிரஸ்தனா போக்கடிக்கப்பட்ட அவித்யா போன்ற அனைத்து தோஷங்களும் அவைகளுடைய வாசனைகள் கூட இல்லாதபடி அவன் ஆறான். அவன் மதேகானுபவஹ பவதி, என்னை ஒருத்தனையே அனுபவித்துக் கொண்டிருப்பனாக அவன் ஆகின்றான்னு இங்க 11வது அத்தியாயத்துல சாதிக்கிறார். இந்த விஸ்வரூபத்துல 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும், ஜஸ்ட் தொடங்கிட்டு நம்ம இது பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இப்ப என்னன்னு கேட்டா முதல் 6 அத்தியாயத்துல கர்மயோக ஞான யோகத்தை பத்தி சொன்னார். கர்மயோக ஞான யோகத்தை பத்தி சொல்லிச்சு முதல் அத்தியாயம் அப்போது வெறும அர்ஜுனுடைய ஒரு இதுதான், சம்பாஷணம் தான், அது சம்பாதம் தான். ரெண்டாவது இது ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சு சொல்லி வரைச்சு என்ன கீதைக்கு தாத்பரியம் கேட்டா, பக்தி யோகம் தான் கீதையில சொல்லப்பட்ட வழி. பெருமாளை அடையிறதுக்கு மோட்ச பிராப்திக்கு பக்தி யோகம் தான் வழி. ஆனா பக்தி யோகத்தை வந்து டைரக்டா ஆரம்பிக்க முடியாது. ரெண்டாவது அருகத்தையும் ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் அருகத்தை கிடையாது. வர்ணாசிரமத்துல இருந்துட்டு அதுலயும் புருஷாலா இருந்துட்டு இந்த ரீதியில யாருக்குள்ள யோகியத்தை இருக்கோ அவதான் பக்தியை மேற்கொள்ள முடியும். அதுல என்ன ஒரு ஸ்டார் சின்ன ஆஸ்டரிஸ்க் கேட்டா, நம்ம என்ன பண்றோம் கேட்டா, இப்ப ஆழ்வார்கள்லாம் எடுத்துட்டோம்னா அவ சரித்திரத்தை பார்த்துட்டு இப்ப அவெல்லாம் கிட்டத்தட்ட பக்தி யோக நிஷ்டமாதான் இருந்திருக்க. அவ ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணாளா பக்தி யோகமானது பெரிய விசாரம் இருக்கட்டும், நம்ம பிரபத்தி தான் பண்ணான்னு சொல்றோம். இருந்தாலும் இப்படி ஒரு வியூ இருக்கு. என்ன கேட்டா, அவெல்லாம் பக்தியிலேயே செலச்சிருந்தாலா இல்லையா, அப்ப எப்படி முடிஞ்சது? இப்ப ஆண்டாள் இருந்தா ஸ்திரீ தானே ஆண்டாள், இல்ல சில ஆழ்வார்லாம் இருந்தா அவெல்லாம் வர்ணாசிரம பொருட்களே வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன தாத்திரம் கேட்டா, பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் கிரைட்டீரியா இருக்கே தவிர அதை கண்டினியூ பண்றதுக்கு கிரைட்டீரியா கிடையாது. அடுத்த ஜென்மால பக்தி ஆரம்பிச்ச பக்தி தொடங்கிட்டு இருக்கும் அப்படியே, இல்ல தொடர்ந்து வரும் அப்படியே. சோ நெக்ஸ்ட் ஜென்மால இட் டஸ் நாட் மேட்டர் விச் இது டைப் ஆஃப் பர்த் தி பர்சன் டேக்ஸ். மிருகமாக கூட இருக்கலாம். நேற்று ஒரு ஆர்டிகல் பார்த்தா ஒரு பாம்பு வந்து பிரபத்தி பண்ணிட்டுன்னு போட்டிருக்கா. ஒரு காலேஷ்வரம் நடக்கிறதுல டெய்லி ஒரு பாம்பு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். அதுக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து பிரபத்தி பண்ணி வச்சாரா, உடனே அது ஆர்த்த பிரபத்தி பண்ணி உடனே அது உயிரை விட்டுருத்தான். அம்மா நடந்துட்டு ஒரு எழுதியிருக்காரு. அப்போ அதனால என்ன இருக்குன்னு கேட்டால், ஏதோ ஒரு ஒரு பாப்ப விசேஷத்தினால அடுத்த ஜென்மா மாறுறதே ஒழிய அடுத்த ஜென்மா மாறினாலும் அவளோட சுபாவம் மாறாது, அது பக்தி தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படியே. இல்லாட்டி ஒரு ஜென்மாவில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் நம்ம சரித்திரத்தை பார்க்கச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு நடலாம். அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவளுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஒன்று அவசரமாக பார்த்துடலாம், சேஃபே சேஃப், அது ஒன்றும் குவஸ்டினே கேட்க முடியாது. ரெண்டு அவசரமாக பார்க்காம அவள்லாம் அவளும் வந்து அவளுடைய கடைசி ஜென்மாவில் பெருமாளை அடைஞ்சு மோட்சத்தை பிராப்தி பண்ணான்னு சொன்னா வச்சுக்கோங்களோ, அப்ப என்ன அதுக்கு சமாதானம் சொன்னா, எப்படி அவெல்லாம் பக்தியை மேற்கொண்டு அப்படின்னு கேட்டா, பக்தின்றது அவ அந்த ஜென்மால தொடங்கல, முன்னாடி இருந்து அந்த கடைசி ஜென்மால அவ பெருமாளை அடைஞ்சான்னு ஒரு ஒரு நிர்வாகமானது இருக்கு. ஆக அது பெரிய விசாரம். ஏன்னா நம்ம பிரபன்னஜன கூட்டத்தான் சொல்றோம் அழுவார சொல்லச்சு. இருந்தாலும் அடியில் என்ன தோன்றதுன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில நம்ம சிலதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே அவசரம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் நார்மலாக வந்து சில பேரால் பண்ண முடியுமா முடியாதான்னு கேள்விலாம் வரும். அப்போ நார்மலாக இருந்தாலும் முடியும், இந்த மாதிரி இதெல்லாம் சில ஸ்கோப் இருக்குன்னு சொல்றதுக்காக. அது இப்போ இந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால், கர்மயோகம் ஞான யோகம். அப்போ கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணால் பக்தி யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது, அப்புறம் மோட்சம். இந்த கர்மயோக ஞான யோகத்திலேயே கர்மயோகமாக பண்ணி ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணால் தனியாக ஞான யோகம் பண்ண வேண்டாம். அப்போ கர்மயோகம் ஞான யோகம் உள்ளடக்கி இருக்கிறதுனால டேரக்டாக பக்தி யோகம். அப்படி இல்லாட்டி கர்ம ஞான பக்தி, இல்லாட்டி கர்ம பக்தின்னு தாத்பரியமாக இருக்குது. அப்போ முதல் 6 அத்தியாயத்திலேயே கர்மயோகம் ஞான யோகத்தை பற்றி சொல்லிட்டார். அடுத்த 7-12 பக்தி யோகத்தை பற்றி பிரஸ்தாவனை போகிறார். அடுத்து 13 விட்டு போனது இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறார். அந்த 12 இப்போ என்னன்னு கேட்டால், அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. உபாசனையில் பகவான் எப்படி பதில் சொல்லிட்டார், பெருமாளை உபாசிக்கிறவன் தான் சிரேஷ்டன். ஆத்மான்னு சொன்னால் ஜீவாத்மா உபாசனை பண்ணலாம், பரமாத்மா உபாசனை பண்ணலாம். இப்போ ரெண்டு பேரையும் உபாசனை பண்ணுறவால யார் பெட்டர் அப்படின்னு அவன் கேட்க போகிறான். இப்போ யார் பெட்டர்னு கேட்டால், ஏற்கனவே பெருமாள் சொன்னதுனால இந்த கொஸ்டினே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு விசாரம் வச்சுருப்போம். ஏற்கனவே நான் சொல்லிட்டார், என்னை உபாசிக்கிறவன் தான் அவன் தான் சிரேஷ்டன் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவன் இப்படி கேட்குறான்னா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு எது சுலபம்னு சமாதானம் சொல்கிறான். நம்ம அவன் கேட்குற தாத்பரியம்னு கேட்டால், எது ஈஸி, பரமாத்மாவை உபாசிக்கிறது ஈஸியா அல்லது ஜீவாத்மாவை தன்னைத்தானே உபாசிக்கிறது ஈஸியா, ரெண்டுத்துக்கு என்ன பலன்? இப்போ ஜீவாத்மாவை உபாசிக்கிறவன் என்ன கதியை அடைவான்னு கேட்டால், அவனும் என்னையும் அடைகிறான் சொல்லப்பார். நெக்ஸ்ட்டு அப்படி ஆரம்பிக்கிறது, பக்தியோக நிஷ்டானாம் பிராபியபூதஸ்ய பரஸ்ய பிரம்மனோ பகவதோ நாராயணஸ்ய நிரங்குஷ ஐஸ்வர்யம் சாட்சாத் கர்த்து காமாய அர்ஜுனாய அனவதிக்க அதிசய காருண்ய ஔதாரிய சௌசீல்யாதி குணசாகரேன சத்தியசங்கல்பேன பகவதா சர்வைஸ்வர ஸ்வஐஸ்வர்யம் யதாவத் அவஸ்தம் தர்ஷிதம். இப்ப ஜஸ்ட் சம்மரி, பக்தியோக நிஷ்டானாம் பிராப்ய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ. பக்தியோகம் பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராப்ய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணஸ்ய அடைய வேண்டிய பரபிரம்மத்தினுடைய நாராயணனுடைய நிரங்குஷ ஐஸ்வர்யம் எல்லையில்லாத ஐஸ்வர்யம் அதை பார்ப்பதற்கு விருப்பப்பட்ட அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சாச்சு. உக்தம் ச தத்பதஹ பகவத் ஞான தர்ஷன பிராப்தினாம் ஐகாந்திக அத்தியந்திக பகவத் பக்தீக லப்யத்வம். பகவான உள்ளபடி அடையிறதுக்கு அவனோட பக்தி மட்டுமே காரணம்னு சொல்லியாச்சு. அனந்தரம் ஆத்ம பிராப்தி சாதன பூதாத்து ஆத்மோபாசனாத்து பக்தி ரூபசிய பகவத் உபாசனசிய ஸ்வ சாத்திய நிஷ்பாதனே ஷைக்ரியாத்து சுகோபாசனத்வாச்ச சைஷ்டியம். மேலும் பகவான உபாசனம் பண்றதுன்றது இந்த இதுல சொல்லப்படுற பகவான உபாசனம் பண்றது ஈஸி சைஷ்டியம். பகவத் உபாசன உபாயாச்ச ததா அசக்தசிய அக்ஷரநிஷ்டதா ததபேட்சிதாச்ச உச்சந்தே. அப்படி பகவானை தியானம் பண்ண முடியாதவாளுக்கு இன்னொரு மார்க்கமான சொல்லப்படுறது, அது அக்ஷர உபாசனான்னு பேர். அது பிறகு பார்க்க போறோம். இப்ப பகவத் உபாசனசிய பிராப்தியபூத உபாச சைஷ்டியாத்து சைஷ்டியம் தூ யோகினாமபி சர்வேஷாம் மத்ததேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹன்னு சொல்லிட்டார். ஆறாவது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல ச சஹ மே யுக்ததமோ மதஹ அவன் எனக்கு மிகவும் என்னோட கூடினவன் சொல்றார். யாரு? பரமாத்மாவை அந்தராத்மாவை வச்சுட்டு தியானம் பண்ண சொல்லிட்டார். இருந்தாலும் பேதுக்கெல்லாம் என்ன விசாரம்? இப்ப அர்ஜுனன் கேட்கப்படுற கேள்விக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்றது நம்ம அடுத்த இதுல பாக்கலாம். அதுக்கெல்லாம் வியாக்கியானத்துல பதில் சொல்லியிருக்கா. எதனால இப்படி கேட்கறான்னுலாம் என்ன தாத்பரியம் கேட்டா, பகவான உபாசனம் பண்றது சிறந்ததா அல்லது ஜீவாத்மாவையே உபாசனைக்கு இலக்கு என்ன? அதாவது உபாசனம் சொன்னாலும் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். பேசிக்கலா பார்த்தா எதை வேணாலும் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வச்சுக்கலாம். எதனால வச்சுக்கலாம், சேர் வச்சுக்கலாம், ஃபேன் வச்சுக்கலாம், பூ எதனால வச்சுக்கலாம். ஆனா மோட்சத்துக்கு போற விஷயத்துல ஆத்ம உபாசனா பண்ணணும். இப்ப ஆத்ம உபாசனான்னு சொல்லச்சே அது பரமாத்மாவையா அல்ல ஜீவாத்மாவையா? பரமாத்மாவை தான் சொல்லியாச்சு. பட் ஜீவாத்மா பண்றவனோட கதி என்ன அப்படின்லாம் மேல கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பெருமாள் பதில் சொல்லப்படுற இந்த 12வது அத்தியாயத்துல. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்காக ஞாபகத்துக்கும் கீதாசங்கர ஸ்லோகம் முதல்ல பார்த்துக்கலாம். கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.